నిత్యం యదీయ పాదాబ్జమనుగచ్చతి మే మనః రాజగోపాల పర్యంతం వందే స్మత్పితరం గురుం. కౌండిన్య వంశకలశోధసి పూర్ణచంద్రం కృష్ణాటిసూరితనయం రఘువీర భక్తం శ్రీరాజగోప గురువర్య కృపాత్తబోధం శ్రీవీర రాఘవ గురుం శరణం ప్రపద్యే. శ్రీమల్లక్ష్మణ యోగీంద్ర సిద్ధాంత విజయధ్వజం విశ్వామిత్రకులోద్భూతం వరదార్యమహం భజే. శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. తమప్యాద్యం గురుం వందే కమలాగృహమే దినం ప్రవక్తా ఛందసాం వక్త పంచరాత్రస్య స్వయం. తిరువోణ తిరువిళవు అప్படின்ற இந்த தொடர் தேசிகாடேலி குழுமம் ద్వారా நடத்தப்படுறது. அந்த திருவோண திருவிழா இந்த தொடர்ல சுவாமி தேசிகன் விஷேகமான ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுல சுவாமி குமார பரதாச்சார சுவாமி சாதிச்ச வேதாந்த தேசிக பிரபத்தி அப்படின்ற கிரந்தத்தை சேவிச்சுட்டு இருக்கோம். இதுல பிரபத்தி பண்ணணும். அந்த பிரபத்தி பெருமாள்கிட்ட தான் பண்ணணும்னு இல்லை, ஆச்சாரியன்கிட்டயே பண்ணலாம். ஏன்னா ஆச்சாரியன் பெருமாளே, ஆச்சாரியன் பெருமாளுக்கு துல்லியன். ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அன்யாம் ந மன்யாமகே அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அந்த ஆச்சாரியன் கிட்ட பிரபத்தி பண்ணணும் அப்படின்றதையும் பிரபத்தி மந்திரமான துவயத்துல எப்படி சரணம்ன்ற சப்தம் கேவல சரணங்களை மாத்திரம் சொல்லாம திவ்யமங்கள விக்கிரகத்துக்கும் உபலட்சணம் அப்படின்னு சொல்லிருக்கோ, அந்த மாதிரி இங்கேயும் சரணோ வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்தியன்னு சொன்னாலும் அந்த திருவடிகளுடைய பெருமையை சொல்லும்படியான பாசுரங்க ஸ்லோகங்கள் இருந்தாலும் அதுல திவ்யமங்கல விக்கிரகத்தை நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்தும்படியா இருக்கணும். சுவாமியுடைய திவ்ய திருமேனியும் இதுல முதல் ஸ்லோகத்துல வித்வன் மதங்கஜ சிகாபரணாயமானோ விஸ்வாதிசாயி மகிமாம்பு நிதான பூதௌ வித்வேஷிவாதி முகுடி கிருத குட்டனௌ வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகனுடைய திருவடிகளுடைய பெருமையை சொல்லி அதோட கூட மகாகவிகளுக்கு வாணி வார்த்தைகள்ல உள்ள ஒரு தனியான ஒரு பொருள் இருக்கும் அப்படின்றத துவனின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்துல வாமனாவதாரத்தை சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னோம். விஸ்வாதிசாயி மகிமாம்பு நிதான பூதோ, விஸ்வத்துல எல்லாத்தையும் அதிசயிக்கக்கூடியதான மகிமையை உடையதான அம்பு ஜலம், அந்த ஜலத்துக்கு காரணமாயிருக்கின்ற திருவடிகள், அந்த திருவிக்கிரமனுடைய திருவடிகள், இந்த திருவிக்கிரம அவதாரத்தை இங்க சொல்றது அப்படின்னு சொன்னோம். அதே கணக்குல இரண்டாவது பாச ஸ்லோகத்தை சேவிக்கிறேன். இப்போ விஸ்வம்பராம் அதிதராமபி பாவயந்தௌ விஞ்ஞாசதோ விவித சஜ்ஜனதானுபாவ்யௌ விஸ்தார சம்ஸ்ருதி மகார்ணவ கர்ணதாரௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. விஸ்வம்பராம் அதிதராமபி பாவயந்தௌ, விஸ்வம்பரான பூமிக்கு பேரு. இந்த பூமிய சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். அதிதராமபி பாவயந்தோ, அந்த ரொம்பவும் மிகவும் அதிகமாக பாவயந்தோன்ற சந்தத்துக்கு அலங்கரிக்கின்றன கூட அர்த்தம் சொல்லலாம். எதனால் அலங்கரிக்கின்றது அப்படின்னா விஞ்ஞாசத்தாக சுவாமியுடைய திருவடி இந்த பூமியில படுறபடியினால இந்த பூமிக்கே அலங்காரமா இருக்காங்க. அப்படிதான சொல்ற வழக்கம், பெரியவாள்லாம் எங்க ஊர்ல ஏறி இருக்காளோ அந்த ஊருக்கே அலங்காரமா இருக்கான்னு. அந்த மாதிரி இந்த திருவடி விஞ்ஞாசத்தா விஞ்ஞாசம் செய்கிறபடியினால விசேஷேன ஞாசம் விஞ்ஞாசம், திருவடிய பூமியில அந்த சுவாமியுடைய திருவடிகள் பூமியில படுறபடியினால எப்படின்னா இந்த விஸ்வம்பரா இந்த பூமியை பூமி பிராட்டியை அதிதராம் அபி பாவயந்தோ, அதிதராம் மிகவும் கூடுதலாக மிகவும் அதிகமாக பாவயந்தோ அலங்கரிக்கின்றன, அலங்கரிக்கக்கூடியதான திருவடிகள் இந்த திருவடிகள் சுவாமி தேசிகனுடைய திருவடிகள். இதெல்லாம் வேதாந்த சூரி சரணம்ன்றதுக்கு விசேஷணம். சுவாமி தேசிகன் திருவடி படுறபடியினாலேயே நாதனை நரசிங்கனை நவின்னேத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுவதால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே அப்படின்ற பெரியாழ்வார். அந்த மாதிரி இந்த லோகத்துக்கே பாக்கியமா இருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கிறார். அவருடைய திருவடி இந்த பூமியில படுறபடியினால அந்த பூமிக்கு ஒரு அலங்காரம், பூமியை அலங்கரிக்கக்கூடியதான அந்த திருவடிகள் எதனால, சுவாமி தேசிகனுடைய விஞ்ஞாசத்தினால. அது மாத்திரம் இல்ல, விவித சஜ்ஜனதானுபாவியோ, பல சஜ்ஜனங்கள், அந்த சஜ்ஜனங்களுக்கெல்லாம் சஜ்ஜனங்களுக்கு அனுபாவியோ அனுபவிக்கக்கூடியது, அனுபவிக்கப்பட சஜ்ஜனங்களாலே அனுபவிக்கப்படக்கூடியது. விவித சஜ்ஜனாள், என்ன சஜ்ஜனாளுக்கு விவிதம்னு சொல்லுவாங்க அப்படின்னா பலதரத்து பலதரத்துப்பட்ட மக்கள்கள் இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் சுவாமி திருவடியா சிஷ்யவிருத்தி பண்றவா, சுவாமியினுடைய ஒரு கவிதையில மயங்கி இருக்கிறவா, சம்ஸ்கிருத கவிதையில மயங்கி இருக்கிறவா, சுவாமியினுடைய ரகசிய கிரந்தங்கள் கேட்டு அதனால உத்தாரணம் ஆறவா, வா எல்லாருமே சஜ்ஜனர்கள் தான். சுவாமியுடைய ஏதாவது விதத்துல சுவாமி கிட்ட ஈடுபாடு விட்டு சுவாமி திருமேனியை பார்த்தே சசங்க சக்கர லாஞ்சன சதுர்த புன்ற மண்டிதா அப்படின்னு அவளுடைய சங்க சக்கரங்கள்லாம் லாஞ்சனத்தோட அதை அதை சேவிச்ச அதுலயே ஈடுபடுறவா. எப்படி ராமபிரான கண்டு தோல் கண்டார் தோலைய கண்டான்றோ அது மாதிரி சுவாமியினுடைய ஒவ்வொரு குணத்துல ஒவ்வொரு வடிவழகுல அந்த சுவாமியுடைய ஒவ்வொரு அங்க லாவண்யத்துல அதுலயே ஈடுபட்டுருவா. அப்படி ஏதாவது ஒரு விதத்துல பல தரத்துல சுவாமியின் இடத்துல ஈடுபட்டவர்கள் அவர்கள் தான் விவித சஜ்ஜனங்கள். அந்த சஜ்ஜனங்களுக்கு அனுபாவியோ அவர்களாலே அனுபவிக்கப்படக்கூடியதான திருவடிகள். இந்த திருவடிகள் என்ன பண்றதுன்னா எப்படியாவது திருவடியில வந்து ஆசிரயிச்சிட்டோமானா அப்புறம் மோட்சம்தான். எப்படியாவது சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள்ல ஏதாவது ஒரு சீசூக்தியை தெரிஞ்சுட்டு அதனாலேயே மோட்சம்னா என்ன பிரபத்தினா என்ன எப்படி பண்ணணும்னா தெரிஞ்சுட்டு அதனாலேயே மோட்சத்துக்கு போக முடியுமோ இல்லையோ அந்த மாதிரி விஸ்தார சம்ஸ்கிருதி மகார்ணவ கர்ணதாரோ. நம்ம எல்லாரும் கடல்ல மூழ்கி இருக்கோம், சம்சாரம் என்கிற கடல் ஆவாரார் துணையென்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க அப்படின்ற நம்மாழ்வார். யார் நமக்கு துணை? நடுக்கடல், அந்த கடல்ல முழுகிட்டு இருக்கோம், தத்தளிச்சுட்டு இருக்கோம். நமக்கு துணை யாருன்னே தெரியாம இருக்கிறது. அந்த மாதிரி சமயத்துல சம்ஸ்கிருதி, சம்ஸ்கிருதினா சம்சாரம். இந்த சம்சாரம் எப்ப எப்படி சம்சாரம்னா விஸ்தார சம்சாரம். சம்ஸ்கிருதி ரொம்ப விஸ்தாரமான சம்சாரம். இந்த சம்சார சாகரம் இருக்க என்னைக்கு நமக்கு ஆரம்பிச்சது, என்னைய எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம் நமக்கு தெரியாது. அந்த கணக்கெல்லாம் முன்னீர் ஞானம் படைத்த முகில்வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழியுழல்வே அப்படின்ற அந்நாள் என்னைக்கு என்னைக்கு சிருஷ்டி பண்ணவரோ அன்னைக்கு அந்த சிருஷ்டி பண்றச்ச அவ அவளுடைய கர்மானுகுணமா ஒரு சரீரத்தை பகவான் நமக்கு அனுகிரகிச்சிருந்தா அந்த சரீரத்திலிருந்து மேல மேல அந்த சரீரத்திலிருந்து மேல மேல நம்மளுடைய கர்மாக்கள் பண்ணி பண்ணி எத்தனை சரீரம் எடுத்தோம்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சிருஷ்டி எப்ப உண்டாருது, கிருதயுகத்துக்கு முன்னாடி உண்டாருது. அப்புறம் கிருதயுகம் போயிருக்கு, திரேதாயுகம் போயிருக்கு, துவாபரயுகம் போயிருக்கு. அந்த எல்லா காலத்திலும் நாமெல்லாம் இருந்துட்டு இருந்திருக்கோம். எப்படி இருந்தோம் தான் தெரியாது. புல்லா இருந்தோமா, புழுவா இருந்தோமா, எப்படி இருந்தோம் தெரியாது நமக்கு. அப்படிப்பட்டதான விஸ்தாரமான சம்ஸ்கிருதி. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாத அப்படிப்பட்ட சம்ஸ்கிருதி அந்த சம்சாரம் என்கிற மகார்ணவம். அர்ணவன்னாலே கடல். மகார்ணவம் அப்படின்னா பெருங்கடல், ஓஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெருங்கடல்லேருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரு வேணும் அப்படின்னா ஒரு படகோட்டி இருந்தா தானே முடியும். அந்த படகோட்டி யாரு அப்படின்னா அதுதான் சுவாமி திருவடிகள். மகார்ணவத்துல விஸ்தாரமான சம்ஸ்கிருதி என்கிற மகார்ணவத்துல கர்ணதார மாதிரி இருக்கிறது. கர்ணதாரகா அப்படின்னா படகோட்டின்னு அர்த்தம். இந்த கர்ணன்று அந்த படகாட்டு துடுப்புக்கு பேரு. அதை தரிக்கிறவன் கர்ணதாரம். ரெண்டு திருவடியான அப்படின்னால கர்ணதாரோ அப்படின்னு ரெண்டு பக்கமும் துடுப்பு கொண்ட மூலியம் அதனாலயா இருக்கலாம். விஸ்தார சம்ஸ்கிருதி மகார்ணவ கர்ணதாரோ. அந்த மாதிரி ஒரு படகோட்டி போல இருக்கிறது ரெண்டு திருவடிகளும். ஏன்னா அந்த திருவடிகளை ஆசிரியமானா அது அப்படியே இந்த படகுல ஏற்றி நம்மளை சத்சம்பிரதாயம் அப்படின்ற இந்த படகுல நம்மளை ஏற்றி உட்காட்டி வச்சு அந்த படகோட்டியா இருக்கின்ற சுவாமி திருவடிகள் ஓட்டிட்டு போய் நேர பெருமாள்கிட்ட கொண்டு விட்டுரும் இந்த திருவடிகளே. அதனால அந்த சம்சார சாகரத்துல முழுகிறவாளுக்கு படகோட்டி போல இருக்கிற திருவடிகள். அப்படிப்பட்டதான வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே. அப்படிப்பட்டதான வேதாந்த சூரி சுவாமி தேசிகனுடைய திருவடிகள், அந்த திருவடிகளை சரணம் பிரப அடையற அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றிருக்கு அப்படின்னா வராக அவதாரத்தை இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி தெரியறது. வராக அவதாரத்துல பெருமாள் என்ன பண்ணார், பூமியை காப்பாத்தினார். பூமியை காப்பாத்தி பூமியை எடுத்துன்னு வரச்ச மேல எடுத்துன்னு வரச்ச பூமி பிராட்டியை இழைப்பாரு. அந்த பூமி பிராட்டி இந்த சம்சாரத்தில் இருக்கிற இந்த ஜீவர்கள் எல்லாம் களை தேடுவதற்கு என்ன வழின்னு கேட்டபோது அத பிரபத்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணி பூமி பிராட்டிக்கு வராசரம ஸ்லோகத்தை சொல்றார் இல்லையா. அப்படிப்பட்டதான வராகன், வராகனுடைய திருவடிகள் அப்படின்னு சொல்லலாம். விஸ்வம்பராம் அதிதராம பிபாவயந்தௌ. விஸ்வம்பராம் இந்த பூமியை, பூமி பிராட்டிய அதிதராமபி மிகவும் அதிகமாக பாவயந்தௌ. அந்த பூமிக்கே பூமியை பாவனம் பண்றது அதிகமாக கொண்டாடுகிறது. இந்த பூமி பிராட்டியை தேடி போய் எங்க அண்டபித்தியில எங்கேயோ ஒரு மூலையில ஒட்டின் இருந்த பூமிய தன்னுடைய கொம்பு நாள மீட்டு கொண்டு வந்தார் இல்லையா வராக பெருமாள். நல அதிதராமபி பாவயந்தௌ. இங்க வராக பெருமாளுடைய சரணத்தை சொல்றது அப்படின்னா பெருமாளையே சொல்றதுன்னு அர்த்தம். அதனால அதுதான் முன்னாடி சொன்னது. விஞ்ஞாசகா அந்த பூமியை கொண்டு மறுபடியும் என்ன பண்ணாருன்னா அதுக்கு அது அதுக்கு உள்ள ஸ்தானத்துல கொண்டு வச்சார். விஞ்ஞாசகா அங்க வச்சப்போ விவித சஜ்ஜனதா அனுபவியோ அப்ப இருக்கிற இதர தேவதைகள்லாம் பலர்களால அந்த ஹிரண்யாட்சனை கொண்டு போட்டபடினால ஹிரண்யாட்சனை கொண்டுட்டு பூமியை மறுபடியும் பழைய ஸ்தானத்துல நிலைநிறுத்தின போது விவித சஜ்ஜனதானுபாவியோ பலதரப்பட்ட சஜ்ஜனங்கள்னாலே கொண்டாடப்பட்டதான திருவடி. அன்னைக்கு மாத்திரம் தானே கொண்டாடப்பட்டது, அதுக்கப்புறம் வராகம் எத்தனை விஷயமா எத்தனை விதமான ஆச்சாரியால்லாம் வராகனை கொண்டாடுறா. அந்த வராகனுடைய வார்த்தையை பத்தி சொல்றத பிராட்டி பூமி பிராட்டியே பூமி பிராட்டி கோதா கோதா பிராட்டியா அவதரித்த போது பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டரு நாள் மாசு நம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. இந்த திருவரங்க செல்வனார் பாசி தூர்த்து கிடந்த அந்த பார்மகள் பாசி பிடிச்சு எங்கேயோ ஒரு மூலையில ஒட்டின் இருந்த அந்த பார்மகளுக்கு அந்த பார்மகளை கொண்டு வரபோது சொல்ல சொன்ன வார்த்தைகள் இருக்க அதெல்லாம் கண்ணில் எழுத்து போல பயஞ்சிருக்கிறது. அது பேர்க்கவும் பேராவே அந்த வார்த்தையை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்றா. அப்படிப்பட்டதான வராக சர்ம ஸ்லோகத்தை அப்படி பின்னாடி வந்த எத்தனை ஆழ்வார்கள் வராக வராகனுடைய அவதாரத்தை சொல்லாத ஆழ்வார் இல்ல. நம்மாழ்வார் தன்னுடைய முதல் பிரபந்தத்திலையும் வராகன இருக்கிற திருவிருத்தத்துல ஞானப்பிரானை எல்லால் இல்லை நான் கண்ட நல்லது வேணும் வராகன் ஞானப்பிரான். அதே மாதிரி கடைசி பிரபந்தத்துல கடைசியிலையும் கடைசி பதிகத்துல கோலமலர் பாவை கண்பாகிய நண்பேயோ நீலவர இரண்டு பிறைகவி நிமிர்ந்ததொப்ப கோல வராகமுன்னாய் நிலங்கோட்டினை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கரைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோன்னு கடைசியில கடைசி பிரபந்தத்துல கடைசி பதிகத்திலையும் வராகிற மங்களாசாசனம் பண்ற. இப்படி எல்லா ஆழ்வார்களாலையும் எல்லா ஆச்சாரியர்களாலையும் அப்படிப்பட்ட விவித சஜ்ஜனங்களாலே கொண்டாடப்படக்கூடியதான திருவடிகள் வராக பெருமாள். அந்த வராக பெருமாளுடைய சரண ஸ்லோகம் இருக்க அதுதான் நமக்கு காப்பாற்றி கொடுக்கிறது. என்ன கடைசி சமயத்துல நமக்கு அவனுடைய ஞாபகம் இருக்குமா அப்படின்னா ஞாபகம் இருக்கிறது கஷ்டம். அந்த சமயத்துல என்ன ஞாபகம் இருக்குன்னு நமக்கு சொல்லவும் முடியாது. அந்த துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேனாயினும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதை இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானேன்ற. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன் நான் இன்னைக்கு சொன்னது நீ அன்னைக்கு சொன்னதா கணக்கு பண்ணிச்சுக்கோ அப்படின்னு கபவாத பித்தையே கண்டாபரோதன விதவ் ஸ்மரணம் குதஸ்தேன்ற குலசேகர முகுந்த மாலையில கபம் வாதம் பித்தம்லாம் வந்து நெஞ்சு அடைக்கிற சமயத்துல அந்த வழியில உன் ஞாபகம் வருமானா ஆனா வராக பெருமாள் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்க. உனக்கு என்னைக்கு உடம்பு சரியா இருக்கோ அன்னைக்கு நினைச்சா வச்சிரு என்ன அப்படி என்கிட்ட நினைச்சு வச்சு என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டியானா நான் உன்னை வந்து நினைச்சுப்பேன் உன்னை நினைக்கும்படி பண்ணுவேன்னு அர்த்தம். அகம் ஸ்மராமி மத்பக்தன் சிதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதி யோனரஹா தாத்துசாமியே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். மனசு ஸ்வஸ்தமா இருக்கச்ச சரீரமும் நன்னா இருக்கச்ச தாத்துக்கள் எல்லாம் நமக்கு ஒழுங்கா நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதே தாத்துக்கள்றது வாத பத்த வாத பித்த கபாதிகள் தான் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறச்ச. அப்ப சமயத்துல பகவானை யார் ஒருத்தன் நினைக்கிறானோ, தாத்து சாமியே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம், அந்த சமயத்துல எவன் நினைக்கிறானோ அவனுக்கு ததஸ்தம் ரியமானந்தம் காஷ்ட பாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். அப்புறம் அவன் மறிக்கிற சமயத்துல இவன் எப்படி இருப்பான்னா, காஷ்ட பாஷான சந்நிபம், கட்ட போலையோ கல்லு போலையோ ஒரு அச்சேதனத்துக்கு துல்லியமா ஞாபகமே இல்லாம அவன் அந்த மாதிரி இருக்கிறச்ச, நான் அவனை நினைப்பேன்ற அகம் ஸ்மராமி மத்பக்தம், நான் ஸ்மரிப்பேன் அப்படின்னா என்னன்னா, நான் ஸ்மரிச்சு அவனை என்னை ஸ்மரிக்கும்படி பண்ணுவேன் அப்படின்னு தான் வியாக்கியானம் பண்றா. அகம் ஸ்மராமி மத்பக்தம், நயாமி பரமாங்கத்தையும், அவனை நல்லதுக்கு நல்ல சிஷ்டிக்கு பரமமான மோட்சத்துக்கு நான் அவனை கொண்டு போவேன் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை இருக்க, வராகனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையினாலதான் நாம என்னைக்கோ பிரபத்தி பண்ணி வச்சாலும் நமக்கு நிச்சயமா மோட்சம் உண்டுன்னு நிச்சயமா சொல்லிட்டு இருக்கிறது. நாம கடைசி சமயத்துல நம்மளால பகவான நினைக்க முடியாம போயிட்டா கூட அந்திம ஸ்மிருதி ஆவசியம் இல்லைன்னு சொல்றது, அந்திம ஸ்மிருதி நம்ம பிரயத்னத்தினால ஆவசியம் இல்லை, அந்த அந்திம ஸ்மிருதி வரும்படி பகவானே நம்மள பண்ணி வச்சிருவான். அந்த ஸ்மிருதி வரதா வரலையா அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அது நினைக்கிறவனுக்கும் நினைக்கப்படுபவனுக்கும் உள்ள விஷயம், அது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு. கடைசி சமயத்துல ஒருத்தர் நினைக்கிறா பிரபத்தி பண்ணிட்டவர் பகவான் நினைக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும் கடைசி சமயத்துல அப்படின்னா, அது நினைக்கிறானா இல்லையான்றது நினைக்கிறவனுக்கும் நினைக்கப்படுபவனுக்கும் தான் தெரியணும், நமக்கு எதுக்கு தெரியணும் அது. ஆனா பகவானுடைய வார்த்தை இருக்கு, நான் நினைப்பேன்னா நான் நான் நினைச்சு ஒன்னு நினைக்கும்படி பண்ணிடுவேன் அப்படின்னு. இப்படி இந்த வராக அவதாரத்துல சரம ஸ்லோகத்துல பெருமாள் நமக்கு ஒரு உறுதியை கொடுத்துருக்காரு. ஐயோ நமக்கு நிச்சயமா இதை நான் பண்ணுவேன், நீ என்னைக்கே என்னைக்கா உனக்கு உடம்பு என்னைக்கு ஒழுங்கா இருக்கோ அன்னைக்கு என் சரணாகதின்னு என்கிட்ட வந்து உறுதிச்சியானா கடைசி காலத்துல ஒன்னு நானே நினைக்கும்படி பண்ணி உன்னை மோட்சத்துக்கு கொண்டு போவேன்னு பெருமாள் சாதிச்சிருக்காரு. ஐயோ அப்படிப்பட்டதான வராகனுடைய திருவடி நமக்கு விஸ்தாரமான சம்சாரம் என்கிற மகார்ணவத்தை ரெண்டு ஓடன் மாதிரி உள்ள திருவடிகள், விஸ்தார சம்ஸ்ருதி மகார்ணவ கர்ணதாரோ, அந்த வராகனுடைய திருவடி அவனுடைய வேதாந்த சூரி சரணோ, வேதாந்தாச்சாரியன்னு பெருமாளுக்கு தான் முதல்ல பேரு. அந்த வேதாந்தாச்சாரியன்ற அந்த திருமான திருநாமத்தை தான் பெருமாள் சுவாமி தேசிகனுக்கு தன்னுடைய விருதத்தான் தேசிகனுக்கு கொடுத்தார். அதனால வேதாந்த சூரி சரணம்னா சாட்சாத்தா பகவானே சொல்றதுன்னு சொல்லலாம். வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்யே அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை சரணம் பண்றேன், சரணமாக அடைகிறேன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகனுடைய திருவடிகளுக்கு விசேஷமா சொன்ன இந்த பூமிக்கு அலங்காரமா இருக்கிற இந்த திருவடிகள், விவிதா சஜ்ஜனங்களால் சேவிக்கக்கூடிய திருவடிகள், சம்சாரம் என்கிற சாகரத்திலிருந்து நம்மை களைத்தேற்றுகின்ற இந்த திருவடிகள்னு சுவாமி தேசிகனுடைய திருவடிகளுக்கு மங்களாசாதனம் பண்றச்ச, அதிலேயே உள்ளர்த்தமாக வராக அவதாரத்தையும் சுவாமி குமார நயனாராச்சாரியார் ஸ்மரித்திருக்காருன்னு தோன்றது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய நிறைய இந்திய புத்திமதிக்கு புத்திக்கு எட்டின வரைக்கும் சொல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். விஸ்வம்பராம் அதிதராம் அபிபாவயந்தௌ விஞ்ஞாசதோ விவித சஜ்ஜனதா அனுபவ்யௌ விஸ்தார சம்ஸ்ருதி மகார்ணவ கர்ணதாரௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. நன்றி.